ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீ வேகா சேத்து ஸ்தோத்திரம். கூடவே கொஞ்சம் சம்ஸ்கிருதம் தெரிஞ்சுக்கலாம். அதே முன்பே விஜயாபிச்ச மாதிரி பாஷைன்றது நமக்கு பாவம் ஏற்படுவதற்காக மட்டும் இருந்தால் நல்லது. அதற்கு மேல் அதில் ரொம்ப அதை ஒரு சாஸ்திரமாக ஆராய்ச்சி பண்ணோம்னா பாவம் இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம். பண்ணக்கூடாதுன்னு நீ விஜயாபிக்கலை, அது சின்ன வயசுல வாசிக்கணும் சாஸ்திரம் எல்லாம். இப்போ நமக்கு நினைவு தெரிஞ்சு இந்த மாதிரி ஸ்தோத்திரங்கள் இதெல்லாம் நம்ம பார்க்கச்சு அதுலேருந்து கிடைக்கக்கூடிய பாவத்தை தான் நம்ம முதன்மையாக வைக்கணும். நம்முடைய அந்த குவஸ்டனில் ரொம்ப பாஷைக்கு ஃபோக்கஸ் பண்ண வச்சுருக்கோம், அப்புறம் அந்த பாவம் போயிடும். இந்த ஸ்பிரிட் இஸ் லாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாள் இங்கிலீஷில். ஆனால் இது அடியனுடைய கொள்கை, இல்லை அதனால் அந்த மாதிரி வித்தியாபிக்கிறேன். அடியனும் ஒரு லெவலுக்கு மேலே ரொம்ப பிரயத்தனப்படலை அந்த பாஷைக்குள்ளே போய் இது என்ன இதுன்னா ஓரளவுக்கு அர்த்தம் தெரிஞ்சு அண்மையும் பண்ண முடியறது, அதை அனுபவிக்க முடியறது, பிரயோகத்தை பார்க்க முடியறது சந்தோஷம். ஸோ அதனால் அதை கொஞ்சம் அடியை வித்தியாபிக்கிறேன். என்ன புஸ்தகம் வச்சுருந்தான் பண்ணுறேன், லிஃப்ட் போல் போட்ட புஸ்தகம் ஸ்ரீ ராமதேசிகாச்சாரன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப பெரிய காரியம் பண்ணிருக்கார். நம்ம மகான்கள் வங்கிபுரம் நவநீத்தம் ஸ்ரீ ராமதேசிகாச்சாரியார் உப்புளி பஞ்சனையில் இருந்து கொண்டு இந்த புஸ்தகங்களுக்கெல்லாம் வேக இந்த ஸ்தோத்திரங்களுக்கெல்லாம் அர்த்தம் போட்டிருக்கார். ஸ்ரீபதார்த்தம் போட்டு எளிமையாக அதுக்கு குறிப்பெல்லாம் கொடுத்து பண்ணியிருக்கார். அந்த சுவாமிக்கு அதனுடைய தண்ட பிரணாமங்கள், அவருக்கு நமஸ்காரங்களை தெரிவிச்சுட்டு வேகா சேத்து. இந்த வேகா சேத்துனா என்ன அப்படின்னு சொன்னால் சேத்துனா நம்ம தெரியும், சேத்துனா அணை பிரிட்ஜ். எதன் மீது இந்த அணை அப்படின்னு கேட்டால் வேகா, வேகானே அந்த நதிக்கு பெயர். வேகவத்தின்னு இன்றைக்கும் காஞ்சிபுரத்தில் இன்னைக்கு அது தனியாக ஒரு டாபிக். அது வேகவத்தின்றது அதை எல்லாம் என்க்ரோச் பண்ணி குறுக்கியாச்சு, அதுலேயும் சாக்கடை தான் ஓடின்ட்டுருக்கு, நமக்கு அதன் மீது அக்கறை இல்லை, அது போகட்டும். அல்ல, இந்த ஒரு காலத்தில் என்ன ஆச்சுன்னு சொன்னால் சத்துரானன் பிரம்மா அவர் வந்து இந்த காஞ்சிபுர க்ஷேத்திரத்தில் ஹஸ்திகிரின்னு சொல்லக்கூடிய அந்த வரதராஜன் இன்னைக்கு ஏழு இருக்கக்கூடிய இடத்துல உத்தர வேதி ஒரு யாகசாலை அமைச்சு அதில் யாகம் பண்ணி அந்த யாகத்தை வியாஜமாக வைத்து கொண்டு வரதராஜன் ஹஸ்தீஷன் ஹஸ்திகிரிநாதன் அங்கே அவதாரம் பண்ணான் அந்த யாகத்தில். ஆனால் அந்த யாகத்தை பண்ணும்பொழுது இதிகாசம் என்ன சொல்கிறதுன்னு சொன்னால் வரலாறு பிரம்மாவுக்கும் சரஸ்வதிக்கும் அந்த மனஸ்தாபம், சரஸ்வதி அப்போ அந்த யாகத்துக்கு சரஸ்வதியை வைத்துக்கொண்டு அருகில் வைத்துக்கொண்டு அந்த யாகத்தை பிரம்மா பண்ணலை. அப்போ அவளுக்கு கோபம் வந்துருத்தான், ஒரு நதியாக தன்னை மாற்றிக்கொண்டு அந்த யாகத்தை நடக்க விடாமல் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமாக வந்தாலாம். அப்போ பகவான் என்ன பண்ணான்னா பிரம்மா பிரார்த்தனை பண்ண உடனே பிரம்மா வந்து பகவானை பார்த்து காப்பாற்றணும், இந்த யாகம் பூர்த்தி ஆகணும் அப்படின்னு சொல்ல அந்த வேகவதி வரக்கூடிய பாதையில் பகவான் வந்து ஒரு உருவத்தை எடுத்துக்கொண்டு ஒரு டேம் ஒரு அணை மாதிரி குறுக்கப்படுத்தினுட்டானா, அதான் வேகா சேது வேகவதியின் அணை என்ற திருநாமம் வந்ததுன்னு நமக்கு தெரிய வருது. ஆழ்வார்கள்லாம் இந்த திவ்யதேச திருவெக்கா திருவெக்கா அப்படின்னு அவா கொண்டாடியிருக்கா. இந்த பெருமாளுக்கு என்ன இன்னொரு விசேஷம் சொன்னால், இன்றைக்கி தமிழில் போய் பார்த்தோம்னா எதோத்தகாரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், எதோத்தகாரின்னு எழுதியிருக்கா. ஏன்னா தமிழில் வந்து தேலாம் வித்தியாசம் காட்ட முடியாது, ஆனால் அது ஒரு சம்ஸ்கிருத பெயர் யதோக்தகாரி. யதோக்தகாரி யதா உக்தகாரி தான் அதனுடைய பிரிச்சோம்னா தமிழ்லேயே அதுக்கு அதே அர்த்தத்தை கொண்ட பதம் இருக்கு. சொன்ன வண்ணம் செய்த பெருமாள், சொன்ன வண்ணம் செய்த பெருமாள்னு அவருக்கு தமிழ திருநாமம். யதா உக்த எவ்வாறு சொல்லப்பட்டதோ எவ்வாறு வேண்டப்பட்டதோ காரி அப்படின்னா செய்தவன் அர்த்தம், அதான் அந்த சொன்ன வண்ணம் செய்த பெருமாள். ஸோ எதோத்த காரி சன்னதி நம்ம தமிழில் சொல்லிட்டு இருக்கோம், அது என்ன தமிழில் அதுக்கு ஸ்கோப் இல்லை. ஆனால் சம்ஸ்கிருதத்தில் யதோக்த காரி அதை இந்த பத்தியத்திலேயே சுவாமி காண்பிக்க போகிறோம். அதற்கு பிறகு இந்த திவ்ய தேசத்தை சுற்றி ஒரு சின்ன ஒரு ஐதீகமும் இருக்குது. திருமயசி ஆழ்வார் அங்கே காஞ்சிபுரத்தில் இருந்தப்போ அவருடைய சிஷ்யர் ஒருத்தர் கணிகண்ணன் பேர், அந்த கணிகண்ணன் வந்து ஒரு கிஃப்டட் போயிட்டு அந்த தேசத்து பல்லவராஜான்னு சொல்லப்படுறான். அந்த ராஜா கணிகண்ணனை கூப்பிட்டு என்னை பற்றியும் நீ பத்தியம் எழுதுன்னு சொன்னப்ப பெருமாளை மட்டும் பெருமாளை பற்றி மட்டும்தான் எழுதுவேன்னு கணிகண்ணன் விஜயாபிக்க, நான் கொண்டு மானிடம் பாடவில்லைன்னு அகவாருடைய இதுவே இருக்கு. அதை சொல்ல ராஜா கோபம் வந்து கணிகண்டனை வந்து நாட்டை விட்டு வெளில போன்னு சொன்னானான். உன்னை அகவாருக்கு தன்னுடைய சிஷ்யன் ரொம்ப பிரியமான சிஷ்யன், அவன் கிளம்ப நானும் கிளம்புறேன்னு அகவார் கிளம்ப பெருமாளை பார்த்தாராம். எதோத்தகாரி பாம்பு படுக்கையில் படுத்துட்டு இருக்கார். என்ன படுத்துட்டு இருக்கார், கணிகண்டன் போகிறான் நான் போகிறேன் உனக்கு என்ன இங்கே இட வாரம் பாம்பு படுக்கையை சுற்றி கிளம்புனோடனே பெருமாளும் உடனே அந்த இதுலேருந்து அந்த பாம்பு அப்படியே சுற்றிட்டு பாய் மாதிரி சுற்றி கொள்ளணும்னு சுற்றிட்டு கிளம்பிட்டாலாம். திடீர்னு பார்த்தா பெருமாளை காலம் தெரியுது காலம். அப்போ ராஜா தவற உணர்ந்து கணிகண்டன் இடத்துல பிரார்த்திக்க திருப்பி கணிகண்டன் போகின்றான். தாமர கட்சியில் அழகாக ஒரு பாசுரம் இருக்கு, அது அந்த பாசுரம் அடிக்க மறந்து போயிருக்கு, அதை ட்ரேஸ் பண்ணிட்டு அப்புறம் விஞ்ஞாபிக்கிறேன். அப்போது திருப்பி பையனாக பாய் பிரித்து கொள்ளணும்னே பெருமாள் வந்து என்ன அந்த இடத்துல படுத்துட்டானா கொஞ்சம் மாற்றி படுத்துட்டான்னு சொல்லுவேன். இதெல்லாம் ஒரு ஐதிக விஷயங்கள் எல்லாம் போயிட்டு இருந்தது அடையாளமாக. அதனால் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் இப்போ ஆழ்வார் சொன்ன மாதிரி பகவான் பண்ணணும்னா அதான் யதோக்த காரி யதா உக்த காரின்னு ஒரு பெயர்னு நம்ம சம்பிரதாயத்தில் சொல்கிறோம். இந்த வேகாசேத்து ஸ்தோத்திரத்துடைய பத்தியங்களில் இருக்கக்கூடிய அர்த்தங்களை நாம் மேலே அனுபவிக்கலாம். ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ.